சாவியா நெஞ்ச தூக்கிய இடுபாரோ மாட்டுற மொத்த ஆசையும் ஒரு சேர உன்ன கேக்குத பரிமாற புத்தி மாறுத பொழுதெல்லாம் மலையேற மொத்த பார்வையில் என்ன நீயும் போட்டு காட்டுற குத்து சாவியா உன்ன தூக்கிய சுடுத்துற மொத்த பார்வையில் பார்வையில் படும் போட்டு காட்டுற குத்து சாவியா சாவியா இடு போறோ மாட்டுற பார்வையில் என்னை.